நானாகு விசுத்தன் பிரார்த்தனையா சொர்க்கபிதாவின் மேகசுதா வசனமதாம் ராஜாதீஷா நின்னே வாழ்த்தும் யார் சகஜமதாய் பிரதிரகிதா காருண்ய முழுவன் ஜீவனதும் ரட்சையுமே விமலதீயுள்ள மகிமாவியலும் தெய்வஜனித்ரி கன்யகையா மரியாமீனும் சகிதம் வந்திதனே பரிகீர்த்திதனே கிருபஜீ